தோளாய்கிறேன், உன் பேரை கேட்கும் போது எழுதன் நண்பா என்கிறேன், உன்னோடு இருக்கும் போது நானும் வளர்ந்து செல்கிறேன், நீ இல்லாமல் நானும் என்னுள் மறைந்து போகிறேன் தோளா. கள்ளம் கபடம் இல்லா உள்ளம் நீயே, பள்ளம் வெள்ளம் தாண்டி வந்தோமே, அன்பை அதை பகிரும் வெள்ளை உள்ளம் கொண்டே, வளரும் செடி நாங்கள் எங்கள் வளிச்சம் நீயே, தந்தை சொல் கேளாத நாங்கள் என்கிறேன், உன் பேரை கேட்கும் போது என் நண்பா என்கிறேன், உன்னோடு இருக்கும் போது நானும் வளர்ந்து செல்கிறேன், இல்லாமல் நானும் என்னுள் மறைந்து போகிறேன். அடித்தால் அது வலித்தால் உடம்பில் காயம் வருமே, விழுந்தால் மனம் உடைந்தால் நீ வருவாயா, சிரித்தால் அல்ல அழுதால் ஒன்றாய் கண்ணீர் வருமே, மறைந்தாய் நீ சென்றாய் நான் நடு கடலில் தனியே, இறைவன் என் கள்வனே துணைக்காக என்கிறேன், உன்னோடு இருக்கும் போது நானும் வளர்ந்து செல்கிறேன், நீ இல்லாமல்